சஞ்சனா சொல்லுங்க புகழ். என்ன தெரியுமா உனக்கு? அது எப்படி புகழ்? ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்றீங்க. என்ன டெய்லி ஃபாலோ பண்ற ஒருத்தர நோட்டீஸ் கூடவா பண்ணாம இருந்திருப்பேன். லவ் பண்ண என்ன வர உனக்கு என்ன தெரியும் போலயே. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? நாளைக்கு ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்கான உலகத்துல நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழலாம். என்ன ஓகேவா புகழ்? நான் சொல்றது கேட்டுச்சா புகழ்? கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதாங்க? பார்த்தில உடைய